நாடும் தோட்டம் தினந்தோறும் ஆட்டம் பாட்டம் போட்டாலும் பொறுத்து கொண்டு பொண்ணு தரும் சாமி இந்த மண்ணு நம்ம பூமி பொண்ணு தரும் சாமி இந்த மண்ணு நம்ம பூமி இந்த மண்ணு நம்ம பூமி வாத்து கூட்டம் பார்த்தா இவாள் மட்டும் போட்டா ஒரு ஆட்டம் பாட்டம் சொல்லுறத கேளு நீ வேற ஊரை பாரு நான் சொல்லுறத கேளு கொஞ்சம் வேற ஊரை பாரு டேராவ பார்த்து போடு ஓலத்தோடு வேறூர் போயிச்சேரு நேரத்தோடு இது வாத்து கூட்டம் பார்த்தா இவாளு மட்டம் போட்டா ஒரு ஆட்டம் பாட்டம் சொல்லுறத கேளு நீ வேற ஊரை பாரு நான் சொல்லுறத கேளு கொஞ்சம் வேற ஊரை பாரு பொறுத்து கொண்டு பொண்ணு தரும் சாமி இந்த மண்ணு நம்ம பூமி